ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿ ರಡಿ ಶುದ್ಧ ಮದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಶತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಶಜಿ ನಿಗಳಿತಂ ಯಾಬಲಾಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ಪುದುವೈ ಆಂಡಾಳರಂಗರ್ಕೆ ಪನ್ನು ತಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ಪದಿಯಂ ಇನ್ನಿಶಯಾಲ್ ಪಾಡಿಕೊಡುತ್ತಾಳ್ ನರ್ಪಾಮಾಲೈ ಪೂಮಾಲೈ ಶೂಡಿಕೊಡುತ್ತಾಳೈ ಚೊಲ್ಲೆ ಶೂಡಿಕೊಡುತ್ತ ಶುಡರ್ಹುಡಿಯೇ ತೊಲ್ಪಾವೈ ಪಾಡಿಯರುಳವಲ್ಲ ಪಲ್ವಳೆಯಾಯ್ ನಾಡಿನೀ ವೆಂಕಟವರ್ಕೆನ್ನ ವಿಧಿಯನ್ರ ಇಮ್ಮಾತ್ರಂ ನಾಂ ಕಡವಾ ವಣ್ಣಮೇ ನಲ್ಗೇ. Today's pasuram is number 21. In this pasuram, Andaal wakes up Kannan because Nappinai aligned herself to the gopis and Andaal's side, and now she is with Andaal. So when gopis continued waking up Nappinai, she finally woke up and came out to speak to them and said, "Oh gopis, let's all unite together and plead with Kannan to have a blissful communion with Kannan. So I will be one amongst you." This is the pasuram. Yetra kalangal edirpongi meeralippa maatrade paal soriyum vallal perum pasukkal ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் பாஷர்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸோ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. இன் ஆயர்பாடி த ஹியூஜ் வெசல்ஸ் த கண்டெய்னர்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு மில்க் த கவுஸ் டு ரிசீவ் த மில்க் ஃப்ரம் த கவுஸ் அடர் த அடர்ஸ் வேர் ஓவர் ஃப்ளோயிங் த மில்க் த கண்டெய்னர்ஸ் வேர் ஓவர் ஃப்ளோயிங் However many vessels you keep, it still overflows. The cows too had the virtue of such generosity because of Kannan's touch, Kannan's kataksham, association with divinity. The cowherds would take the fills of milk in containers one after the other. But even if they did not do that, the cattle out of abundance would continue to give milk continuously. Though these cows that give floods of milk in great wealth, Aishwaryam, are similar to the river that give potable water to the residents, and like the trees that bestow delicious fruits continuously. Due to the divine touch of Kannan, these cows look as gigantic as elephants. So Nandagopan was one such chief who had received innumerable cows of such kind. O Kanna, you are the son of that noble Nandagopa. If not for becoming the son, the legal heir to Nandagopa, how would all these assets and cattle be inherited by you? Andaal says that though the Lord is the master of the entire universe that is in his possession, yet the most befitting thing about Kannan is that he is the master of the entire group, the cattle, the cowherd folks of Nandagopa. Mahane Arivura, it is surprising that the all-pervasive and the all-knowing omniscient, you are made to realize it with such difficulty. You are perhaps waiting for all these people who are yet to come, and so you are enjoying a good sleep. Are you still in your slumber? Please wake up, Lord. And here he says, Arivurai, instead of Elundirai. The inherent virtue of Perumal, like compassion, humility, forbearance, was worth nothing at places like Sri Vaikuntham. There he doesn't need compassion, vatsalyam and all that. He needs it here on Leela Vibhuti, on our place. If you do not come to us and exhibit those gunams, they would be as good as being absent. Think it over. Arivurai, Uttramodayai, O Kanna, you are a servant to the subservient. Out of compassion, mercy on all of us, you have taken this form in this world. All the lotus petals are always facing each other. You know that you are indeed the final vakyam mentioned in the Upanishads. You are therefore Periyai. You have so much vatsalyam on us, Uttram. You are so much concerned, caring, affectionate, loving towards us. So you are therefore the chief, the supreme one, the primordial chief, Mudalvan. Uttramudayai Periyai, whoever resorts to your lotus feet have been assured of your protection. You dissuaded the likes of Sugriva to accept Vibhishana. You therefore have the capability and the capacity to bring your words to keep up the promise, words to fruition. So, though you bestow everything upon your subjects, you are still not satisfied with it. You are never contented with your vatsalyam on us. Your glories are crowned many times when you bless us with the fruits that befit your immense glories. Your karunyam is so immense. Ulahinil totramayinindra sudare. You may be grasped by the profound teachings or Upanishads and Itihasas and Puranas, but you are the brightest light that may be realized by even like us, the humans, the animals, the birds, through your Archavataram, through your Vibhavavataram. You are the one who is the cause for all the creation, Shudar. You are blemishless jewel stone that lies. Your incarnation, avataram, resembles an invaluable gemstone which is found among the cow dungs. And you, the Sarveshwaran, are born with the cowherd folks. Arivondrumillada aikulathe, the illiterate cowherd folks. If you do not come to us now, all those glories will be of no value. So, Thuyilalai, please wake up. Matrar unak valitolaindu un vasharkan, atradu vandu un adipaniyuma, pole potriyam vandom puhande. The enemies, your Bhagavata's enemies, the adversary of your devotees, bhaktas, under the flood of your unfavorable grace, after finding no other resort, come to your lotus feet finally. We, on the other hand, come to your lotus feet fully realizing your inherent Kalyana Gunams like Daya, Anukampa, Vatsalyam, Sausilyam, Saulabhyam, and your unassuming, humble nature. Unlike Kakasura, who committed Papam towards Pirati and finding no other refuge, finally fell down, even though against your lotus feet, you, Pirati, turned it upside, other side, so that it is towards the feet and you blessed. We came here to sing you like Periyalvar, to sing Pallande. Our unwavering, unflinching, unconditional faith in you brought us to you with no doubts in our minds, like those enemies, like that Kakasuran, like that Sugrivan. So, please bless us with your grace and wake up. But what are the inner meanings of this? Such a lovely inner meanings. The theme of this pasuram as the blessed relationship between Sadacharyan and Satshishyan, the Acharya and the disciple. As described by Swami Desikan in Nyasa Vimsati, Siddham Satsampradaye, the first slokam, where he talks about the Acharya Lakshanam. So here, ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் ராமானுஜா அஸ் அசதாச்சாரியன் அண்ட் கூறத்தாழ்வான், புதலியாண்டான், எம்பார், நடாதூரம், ஸோ நடாதூராழ்வான், குருகை பிரான் அஸ் சத் சத் சிஷ்யன்ஸ். தீஸ் மகான்ஸ் ஆர் சிஷ்ய லக்ஷண பீப்புள், தே ஆர் ஃபுல் ஆஃப் சிஷ்யா, ஃபுல் ஆஃப் சிஷ்ய லக்ஷணம், ஃபுல்லி என்டோர்டு வித் த குவாலிட்டிஸ் ஆஃப் கிரேட் சிஷ்யன் ஆஃப் அ சதாச்சாரியன். தீஸ் உத்தம சிஷ்யாஸ் ஆர் லைக் த கண்டெய்னர்ஸ் தட் ரிசீவ் த மில்க் ஃப்ரம் த கவுஸ். கவுஸ் ஆர் ஈக்குவலன் டு த ஆச்சாரியாஸ் த்ரூ த ஃபோர் நிப்பிள்ஸ் ஃப்ரம் த அடர், விச் இஸ் வேதா, ஸ்மிருதி அண்ட் கீதை அண்ட் திவ்ய பிரபந்தம். ஸோ த ஞானம் தட் கம்ஸ் ஃப்ரம் தட் ஃப்ரம் ஆச்சாரியாஸ் ஆர் ரிசீவ்ட் பை தீஸ் சிஷ்யாஸ் அண்ட் இட் ஃபில்ஸ் அகெயின் அண்ட் அகெயின், ஃபில்ஸ் ஓவர் அண்ட் ஓவர். தே ரிசீவ் இன் அபண்டன்ஸ் அண்ட் இட் ஓவர் ஃப்ளோஸ். தே ஆர் ரெஸ்பிளண்டன்ட் வித் ஞானம். ஸோ they receive those upadesams and then they become vallal perumpashikal. The acharyas are vallal. So the theme of purvacharyas that Swami Alavandar is a creator of these vallal perumpashikal. The five acharyas for Swami Ramanuja to gain the title of pancha acharya padashritar, these five acharyas Swami Alavandar shishyas. Five Acharyas of Ramanuja are five Shishyas of Alavandar. Periya Nambi, Thirumalai Nambi, Trikkoshtiyo Nambi, Thirumalai Aandaan. So here, Arappadaitan Mahan is identified Atrappadaitan. So here it is identified as Acharya Ramanuja. Atrappadaitan Mahane. So Alavandar's Shishya Shishya is this Ramanuja. மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், சட்சிஷ்யாஸ் போரிங் அவுட் தேர் அனுபவம் ஆஃப் த அனந்த கல்யாண குணம்ஸ் ஆஃப் திவ்ய தம்பதீஸ் இன் அ மேனர் கன்சிஸ்டன்ட் வித் த பூர்வாச்சாரிய உபதேசம். ஸோ ஹியர் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் பால் சொரியும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த சுத்த அர்த்தம் லைக் த ஒயிட் ஹியூ மில்க் கிவன் பை த சதாச்சாரியார். These great vallals holding the Acharya Padavi were Sat Shishyas before of other vallal perumpasam. Many generations are thus maintained in the Sadacharya Sampradayam. So those who receive the milk, pass on the milk, they become the cows and they pass on the milk to the other Sat Shishyas. Sat Shishyas become Acharyas of the next generation. So the first generation of Acharya is Yetra Kalangal. The second generation is Vallal Perum Pashukkal. The third generation is Atra Padaitan. The fourth generation is Mahane Acharya Ramanuja. So, Matrar Unakku Vali Tolaindu Un Vasharkan Atradu Vandu Un Adipaniyuma Pole. Matrar means those who have strong differences of opinion in schools of philosophy with against this Sat Sampradayam in their lives. They are other matam people, the avaidika, non-vaidika matam, who misinterpreted the pramanams. The Vedic scriptures and Upanishads and Brahma Sutram and Gita were misinterpreted. They were defeated in sadas, in fair debates later. And then they sought the refuge of our Sadacharyas, like Yadava Prakasa, like the one Advaitin who became Namjiyar. So here, தே பிகம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசக்கன் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. தே பிகேம் த சதாச்சாரிய சிஷ்யாஸ் லேட்டர். ஸோ ஹியர் பெருக்கரணை சுவாமி கிவ்ஸ் த இன்னர் மீனிங். ஊற்றமுடையாய், த லார்ட் ஹூ இஸ் மெக்னானிமஸ் இன் ஃபர்கிவிங் த தோஷம்ஸ் ஆஃப் த ஒன் ஹூ பர்ஃபார்ம் சரணாகதி டு ஹிம் ஈவன் இஃப் ஹி ஹேட் கமிட்டட் அபராதம்ஸ் ஏர்லியர். ஊற்றமுடையாய், வாத்சல்யம். The Vatsalya means he knows, he is a sarvajnan, he is omniscient, he knows all our doshams, but he does not look at our dosham, he does not kandify our dosham, kandikamata, because we have performed saranagati to him. He closes one eye and he forgives all our papams. He is the periyai, the supreme one, towering over everyone, because he has the rare combination of daya as well as sarva shaktan. So without the combination of daya and his shakti, all efforts of protection will not be possible. உலகினில் தோற்றமாய் நின்ற பெருமாள் அவதாரம் as ராமா கிருஷ்ணா வராஹா experienced with our human eyes during their விபவாவதாரம் is referred to here. வேதம் declares here, he is என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய். He takes அவதாரம்ஸ். ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ. So here, sa u shreyan bhavati jayamanaha. Here, this is, his avatarams are so transcendental. It's not like our birth. His avatarams are not karma bound. Uttramudaya is linked to Paravasudevan, desirous of creating the beings of the world, jagat srishti. Periyai refers to vyuha rupa perumal. உலகினில் refers to the விபவாவதாரம்ஸ், ராம கிருஷ்ணாவதாரம்ஸ். நின்ற அர்ச்சாவதாரம். சுடரே, த ஜோதி ஸ்வரூப அந்தர்யாமி அவதாரம். ஸோ மாற்றார், மாற்றார் வழி தொலைந்து உன் வாசர்க்கன். மாற்றார், பீப்புள் ஹூ ஹவ் அபேண்டன்ட் த லௌகீக சுகம்ஸ், த மெட்டீரியல் டிசையர்ஸ், த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், ஆர் தோஸ் ஹூ ஹவ் ரியலைஸ்ட் and abandoned the Dehatma Abhimanam, that the body itself is Atma. That illusion, that Abhimanam, or Swatantri Abhimanam, that I am Aham Brahmasmi, I am the Brahman, that Swatantri Abhimanam, or even Anya Seshatva Abhimanam, either a Devatantra Abhimanam, that demigod is my God, that such and such, either a devata would be able to protect me and save me ever. That abhimanam, all these will go away. And attachment to bandhus will go away. We have abandoned all that. Matrar valitvalaindu un vasharkan atrad vande. We the gopis who had ego earlier about our physical beauty, now have been transformed, have been defeated by your divya saundaryam, your beautiful, majestic, divine beauty and kalyana gunams, have now surrendered at your lotus feet in all utter humility. Adi paniyuma pole, just as your enemies fall at your feet after being defeated by your arrows, we have fallen at your feet after being defeated by your kalyana gunams, by your saundaryam, by your lavanyam, by your majestic divine beauty. Potriyam vando, we have come at your doorstep singing pallande. We have arrived in a kind of celebrating, praising your saulabhyam, your vatsalyam, your saundaryam. So, such a way, Acharya Bhakti, Sadacharya Lakshanam, the Shishyas receiving the Acharya's Jnanam, and they become the Acharyas of the next generation to pass on to the subsequent generations, are beautifully described in this wonderful commentary given by Pirkaranai Swami. Adiyan, Dhanyosmi. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.